கேசவா என் முன்னே பேசவா, கேசவா என் முன்னே பேசவா, ஆதி கேசவா என் முன்னே பேசவா, கேசவா என் முன்னே பேசவா, ஆதி கேசவா என் முன்னே பேசவா, ஆடி ஆடிவா நீ ஓடி ஓடிவா, கேசவா என் முன்னே பேசவா, கேசவா என் முன்னே பேசவா. விண்ணலந்தவா மண்ணளந்தவா, விண்ணலந்தவா மண்ணளந்தவா, வெண்ணையுந்தவா நீ என்னையாளவா, வெண்ணையுந்தவா நீ என்னையாளவா, ஆடி ஆடி ஆடி ஆடி ஆடி ஆடிவா நீ ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடிவா, கேசவா என் முன்னே பேசவா. பச்சை மேனியா பவளவாயனே, பச்சை மேனியா பவளவாயனே, அச்சுதாவா ஓ அழகனேவா, அச்சுதாவா ஓ அழகனேவா, கேசவா என் முன்னே பேசவா, கேசவா என் முன்னே பேசவா. நின்றருள்கிறாய் திருவேங்கடத்திலே, நின்றருள்கிறாய் திருவேங்கடத்திலே, இருந்தருள்கிறாய் அந்த பாடகத்திலே, இருந்தருள்கிறாய் அந்த பாடகத்திலே, கிடந்தருள்கிறாய் காவிரி தரை, கிடந்தருள்கிறாய் காவிரி கரை, என்றும் இருந்தருள்கவே எங்கள் நெஞ்சிலே, என்றும் இருந்தருள்கவே எங்கள் நெஞ்சிலே, ஆடி ஆடி ஆடி ஆடி ஆடி ஆடிவா நீ ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடிவா, கேசவா என் முன்னே பேசவா, ஆதி கேசவா என் முன்னே பேசவா, ஆதி கேசவா என் முன்னே பேசவா.